மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே ஓமதி ஓமதி. மங்கள நேரமே இங்கொரு யாகமே ஓமதி ஓமதி. நாதங்கள் சாட்சி வேதங்கள் சாட்சி சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே ஓமதி ஓமதி. மங்கள நேரமே இங்கொரு யாகமே ஓமதி ஓமதி. பல உலகம் போகும் யாத்திரை நில உலகில் நேர்ந்ததே கனவுலகில் விழுந்த ஓர் திரை நினைவுலகில் விலகுதே. வேள்வி வேள்வி காமதேவனே தோல்வி தோல்வி காதல் போரிலே. வேள்வி வேள்வி காமதேவனே தோல்வி தோல்வி காதல் போரிலே. நாதங்கள் சாட்சி வேதங்கள் சாட்சி ஓம் சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே ஓமதி ஓமதி. மங்கள நேரமே இங்கொரு யாகமே ஓமதி ஓமதி. கவிதை பொழியுதே வேதம் வேதம் காதல் வேதமே ஓது ஓது காமதேவனே. வேதம் வேதம் காதல் வேதமே ஓது ஓது காமதேவனே. நாதங்கள் சாட்சி வேதங்கள் சாட்சி ஓ சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே ஓமதி ஓமதி. மங்கள நேரமே இங்கொரு யாகமே ஓமதி ஓமதி. நாதங்கள் சாட்சி வேதங்கள் சாட்சி ஓம் சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே ஓமதி ஓமதி.